damak damak dam damma ne killa don't know amma manas chedirina damma oka aate vese damma jamak jamak jam damma ne jali ga no amma mani parsu pullamma manake dure ledo amma anubhavinche kalam ide ga hai ganu vache talachinadi ide ide ani allariga rechai டமக் டமக் டம் டம்மா நான் கில்லாடோன்னு அம்மா மனஸ் செதிரினாதம்மா ஒரு ஆட்டே வேசேத்தம்மா ஜமக் ஜமக் ஜம் ஜம்மா நே ஜாலிகா நோய் அம்மா மணி பரிசு புல்லம்மா மனக்கெதுரேலே நோய் அம்மா கில்லா டோன் நோய் அம்மா மனசு திரினா தம்மா